மயில மயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, கோதை வழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ, தோகையில மயிலாடி வருகுது வானில் மழை வருமோ. பௌர்ணமி வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்தமே, இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகிறாள் சாகுந்தலா. அந்தமும் இவளிடம் நடைபடகும் இவள் நடை அசைவினில் சங்கீதம் உண்டாகும், கோகையில மயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. மலர்களும் துளிக்கும் அருவிகளோ ராகம் தரும், அதில் நனைந்தால் தாகம் வரும். தேவதை விழியிலே அமுதாலை கனவுகள் வளர்கிறது கல்லூரும் உன் பார்வை, கோகையில மயிலாடி வருகிறது வானில் மழை வருமோ, கோதைவள் விழி நூறு கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ.